நெஞ்சனால் பொறுத்தலைவா, ஒரு வஞ்சி கொடி இங்கே வருவா, கண்ணீரண்டில் போத்தொடுப்பா, அந்த வெண்ணிலவ தோற்கடிப்பா. கொஞ்ச நாள் பொறுத்தலைவா, ஒரு வஞ்சி கொடி இங்கே வருவா, கண்ணீரண்டில் போத்தொடுப்பா, அந்த வெண்ணிலவ தோற்கடிப்பா. காமாட்சி மீனாட்சி என்ன வேறோ நான் அறிய, தென்னாடோ என்னாடோ எந்த ஊரோ நான் அறிய. ராசாத்தி ராசாத்தி அட்ரஸ் என்ன கண்டு வீடு, ராவோடு ராவாக அள்ளி வர நாங்க ரெடி. நெத்து கூட தூக்கத்தில் பத்தேனந்த பூங்குயில, துத்துக்குடி முத்தடித்து கொத்து வச்ச மாலை போல, வெட்டு கொட்டி கண் முழிச்சு பார்த்தா, ஓடி போன உச்சி மலை காத்தா, சொப்பனத்தில் இப்படித்தான் எப்போவுமே வந்து நிற்பா. சொல்ல போன பேரழகில் சொக்க தங்கம் போலிருப்பா, வத்தி குச்சி இல்லாமலே காதல் தீய பத்த வெப்பதாறு பாலாறு போல வந்தா, கண்ணுக்குள்ள தேசிய கொடி போல குத்தி வச்ச நெஞ்சுக்குள்ள. ராசாத்தி ராசாத்தி அட்ரஸ் என்ன கண்டு வீடு, ராவோடு ராவாக அள்ளி வர நாங்க ரெடி. என்னோடுதான் கண்ணாமூச்சி என்றும் ஆடும் பட்டாம் பூச்சி, கட்டாயம் என் காதல் ஆட்சி, கை கூடும் பார்த்தென்றல் சாட்சி, சிந்தனையில் வந்து வந்து போறா, அவ சந்தனத்தில் செஞ்சு வச்ச தேரா, என்னுடைய காதலிய ரொம்ப ரொம்ப பத்திரமா, என்ன சத்திரமா. தாடி அம்மாடி என்ன சொல்ல, கட்டழக ஆவாரம் பூவாக வாய் வெடிச்ச முட்டழக. ராசாத்தி ராசாத்தி அட்ரஸ் என்ன கண்டு வீடு, ராவோடு ராவாக அள்ளி வர நாங்க ரெடி. கொஞ்ச நாள் பொறுத்தலைவா, ஒரு வஞ்சி கொடி இங்க வருவா, கண்ணீரண்டில் போர் தொடுப்பா, அந்த வெண்ணிலவ தோற்கடிப்பா. அடகாமாட்சி மீனாட்சி என்ன பேரோ நான் அறிய, தென்னாடோ என்னாடோ எந்த ஊரோ நான் அறிய. ராசாத்தி ராசாத்தி அட்ரஸ் என்ன